ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உலகியலில் கட்டுண்டவர்களை பற்றி கூறுவது என்ன என்பதை இங்கு காண்போம். அவர் கூறியதாவது, இந்த உலகியலில் கட்டுண்டவர்கள் பட்டுப்புழுவை போன்றவர்கள். அது விரும்பினால் கூட்டை உடைத்து கொண்டு வெளியே வர முடியும். ஆனால் மிகுந்த முயற்சியுடன் கட்டிய கூடல்லவா? வெளியேற முடியாமல் அதிலேயே கிடந்து சாகிறார்கள். இவர்களை வலையில் அகப்பட்ட மீன் என்றும் சொல்லலாம். எந்த வழியாக சென்று மாட்டிக்கொண்டதோ அந்த வழியாகவே மீன் தப்பிவிடலாம். ஆனால் அது நீரின் சலசல ஒளியில் மகிழ்ந்து மற்ற மீன்களோடு கழித்தபடி எல்லாவற்றையும் மறந்து விடுகிறது. தப்புவதற்கான எந்த முயற்சியிலும் ஈடுபடுவதில்லை. மனைவி மக்களின் கொஞ்சல் மொழிகள் தான் நீரின் சலசல ஒளி. உறவினர்களும் நண்பர்களும் தான் வலையில் சிக்கியிருக்கும் மற்ற மீன்கள். ஆனால் ஓரிரு மீன்கள் தப்பிவிடுகின்றன. இவர்களே ஜீவன் முக்தர்கள். மனிதனை பருப்புக்கு நிகராக சொல்லலாம். திரிகளின் இடையில் அகப்பட்டு இருக்கின்றான். அரைப்பட்டு விடுவான். ஆனால் மையக்கம்பியின் அருகில் உள்ள பருப்பு மணிகள் அரைபடுவதில்லை. எனவே மையக்கம்பியாகிய கடவுளை தஞ்சமடை. அவரை கூறி அலை. அவருடைய திருநாமத்தை சொல். அப்போதுதான் முக்தி. இல்லாவிட்டால் கால வடிவான திரிகளில் அரைபட்டு விடுவாய். மனிதன் விரும்பினால் இறை அனுபூதி பெற இயலும். ஆனால் அவனோ காமினி காஞ்சனத்தில் பித்து பிடித்து அலைகிறான்.